தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள். பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பன்னீர் பூ போன்ற பார்வையும் நெற்றி பரப்பினிலே முத்தான வேர்வையும், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும், பின்னி வரும் நாணம் என்னும் போர்வையும், சுற்றி பின்னலிட்ட கூந்தல் என்னும் தூகையும் கொண்டு இன்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள். தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள், என்னை அவளிடத்தில் தருகிறேன் அவள் இன்னும் என்னை ஏன் வெறுத்து மறைகிறாள், என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், என்றும் அவள் எங்கள் வீட்டு திருமகளாவாள், அந்த இனிய மகள் எனது தாய்க்கு மருமகளானாள், இன்று கண்ணெதிரே தோன்றினாள், கனிமுகத்தை காட்டினாள், நேர்வழியில் மாற்றினாள், நேற்று வரையே மாற்றினாள், கண்ணெதிரே தோன்றினாள்.